சங்கிலி வேட்ட சங்கிலி நொண்டி சங்கிலி கரும் சங்கிலி வராறையா வராறையா எங்களை காக்க ராஜ சங்கிலி எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கொட்ட மேல கொட்டி பறக்க புகழ கொண்டவரே அண்டமெல்லாம் மதர வைக்க நடந்து வந்தவரே சூழத்தையும் வேகத்தையும் கையில் கொண்டவரே சாட்டைகளும் வீரங்களும் கூட்ட கொண்டவரே எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே மீசக்காரா நீ ரோஷக்காரா உன்னை தேடி வந்தானி பாசக்காரா வேஷக்காரா நீ வேஷக்காரா பல வேஷம் கட்டி வந்தவரா மீசக்காரா நீ ரோஷக்காரா உன்னை தேடி வந்தானி பாசக்காரா வேஷக்காரா நீ வேஷக்காரா பல வேஷம் கட்டி வந்தவரா எட்டு தசை உன்ன கண்டா நட்டு நடுங்க அந்த எட்டு தசை ரசவணி இங்க வருக எட்டு தசை உன்ன கண்டா நட்டு நடுங்க அந்த எட்டு தசை ரசவணி இங்க வருக எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர சடனமோ வள்ளி வச்சு பூச்சி விட நாம் வர எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர சடனமோ வள்ளி வச்சு பூச்சி விட நாம் வர ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கொட்ட மேல கொட்டி பறக்க புகழ கொண்டவரே அண்டமெல்லாம் மதர வைக்க நடந்து வந்தவரே சூழத்தையும் வேகத்தையும் கையில் கொண்டவரே சாட்டைகளும் வீரங்களும் கூட்ட கொண்டவரே எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே வெட்ட சங்கிலியா நீ கட்ட சங்கிலியா பல நாமம் கொண்ட வீர சங்கிலியா கருப்பழகா நீ கருப்பழகா கருமேனி கொண்ட உடல் அழகா வெட்ட சங்கிலியா நீ கட்ட சங்கிலியா பல நாமம் கொண்ட வீர சங்கிலியா கருப்பழகா நீ கருப்பழகா கருமேனி கொண்ட உடல் அழகா வெள்ள தடி கையில் தடி உனக்கிறகு அத கையில் கொண்டு நீயும் போடு ஒரு கணக்கு வெள்ள தடி கையில் தடி உனக்கிறகு அத கையில் கொண்டு நீயும் போடு ஒரு கணக்கு எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர சடனமோ வள்ளி வச்சு பூச்சி விட நாம் வர எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர சடனமோ வள்ளி வச்சு பூச்சி விட நாம் வர ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே கொட்ட மேல கொட்டி பறக்க புகழ கொண்டவரே அண்டமெல்லாம் மதர வைக்க நடந்து வந்தவரே சூழத்தையும் வேகத்தையும் கையில் கொண்டவரே சாட்டைகளும் வீரங்களும் கூட்ட கொண்டவரே எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர எரிமலை எரிமலை எரிமலை போல நீ வர ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே சங்கிலி கட்டி வந்து நின்னவரே ராஜ சங்கிலி சங்கிலி கர்ப்பரே